நிலாவும் மாயும் ராவேரையாய் ஒரே காந்த தாரம் போல் நீகையாய் நிலாவும் மாயும் ராவேரையாய் ஒரே காந்த தாரம் போல் நீகையாய் தாரம் போல் நீகையாய் நிசாநதியில் ஒழுகிய கலே வினாழிகள் நிசூன்யதை ஒரோர்மயுமா கரளிலருளும் ஸ்வராஞ்சலிகள் சதா